தகதிமி என்று, தரிகிடதும் என்று, தளாங்குதிமி என்று, கவலைகளும் என்று, தகதிமி தகவென்று, மதகரி மதம் கொண்டு, திகமரி துடி கொண்டு, நடமொன்று நடிப்பது யாராரோ, யாராரோ, யாராரோ, அவர் யார் தானோ. சொன்னா போதும் தேவைகள் எல்லாம் தீர்ப்பாராம். யாருக்கு கேட்டா பிள்ளை யாரு நான் என்று வருவாராம். காரண காரிய சொன்னா போதும் தேவைகள் எல்லாம் தீர்ப்பாராம். தகதிமி என்று, தரிகிடதும் என்று, தளாங்குதிமி என்று, கவலைகளும் என்று, தகதிமி தகவென்று, மதகரி மதம் கொண்டு, திகமரி துடி கொண்டு, நடமொன்று நடிப்பது யாராரோ, யாராரோ, யாராரோ, அவர் யார் தானோ. டம டம டம டம டமருகமே அடிக்கடி ருத்திர நடித்து வர, திமி திமி தித்திமி திமி எனவே மத்தள சத்தமும் நந்தி தர. டம டம டம டம டமருகமே அடிக்கடி ருத்திர நடித்து வர, திமி திமி தித்திமி திமி எனவே மத்தள சத்தமும் நந்தி தர. தலைக்கணங்கள் தானே ஒழிக்கணுமே என்று அசுர குணம் மேலே ஆடுவது யாரு, கிண்ணாரம் பண்பாட நாடம் நடிப்பது யாரோ, அந்த இறைவனை கூறு. தகதிமி என்று, தரிகிடதும் என்று, தளாங்குதிமி என்று, கவலைகளும் என்று, தகதிமி தகவென்று, மதகரி மதம் கொண்டு, திகம்பரி துடி கொண்டு, நடமொன்று நடிப்பது யாராரோ, யாராரோ, யாராரோ, அவர் யார்தானோ. கொடுமுடி கிடுமுடி முழங்கி வர, பிடியுடன் கழிவுகள் குதித்து வர, ரிஷிகளும் நதிகளும் ஜதிகள் தர, விதி அதன் சுழிகளை திருத்திவிட. கொடுமுடி கிடுமுடி முழங்கி வர, பிடியுடன் கழிவுகள் குதித்து வர, ரிஷிகளும் நதிகளும் ஜதிகள் தர, விதி அதன் சுழிகளை திருத்திவிட. தனக்கு தினவென்று ஆடுங்க ஜெகன்று, நமக்கு ஜெயம் என்று கூறுவது கண்டு, எல்லோரும் பண்பாட நாடம் நடிப்பது யாரோ, அந்த இறைவனை கூறு. தகதிமி என்று, தரிகிடதும் என்று, தளங்குதிமி என்று, கவலைகளும் என்று, தகதிமி தகவென்று, மதகரி மதம் கொண்டு, திகம்பரி துடி கொண்டு, நடமொன்று நடிப்பது யாராரோ, யாராரோ, யாராரோ, அவர் யார்தானோ. தகதிமி என்று, தரிகிடதும் என்று, தளங்குதிமி என்று, கவலைகளும் என்று, தகதிமி தகவென்று, மதகரி மதம் கொண்டு, திகமரி துடி கொண்டு, நடமொன்று நடிப்பது யாராரோ, யாராரோ, யாராரோ, அவர் யார்தானோ.